அனைவருக்கும் வணக்கம். செந்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, இது சம்மந்தமாக ராஜதுரை கூட கேள்வி கேட்டிருக்கிறாரு இல்லையா. இந்த வரப்போட சரிவு 45 டிகிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது வந்து நான் நேரடியாக செந்திலுடைய தோட்டத்துக்கு போகும்போது நான் எடுத்து போடுறேன். இந்த சரிவு சரியான அளவா அப்படிங்கிறத நம்ம அங்கே இருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த அளவுக்கு புல்லையோ மண்ணையோ வெட்டினா மீண்டும் மீண்டும் அந்த மண் வந்து சரிவை சந்திக்கும். அதாவது மழை பெய்யும் போதெல்லாம் அந்த புல்லை வந்து செங்குத்தாக வெட்டும் பொழுது அந்த மண் கரைச்சிக்கிட்டு திருப்பி வயலுக்கு வரும். திருப்பி வயல் ஓரத்தில் அந்த அந்த மண்ணும் தண்ணியும் ஒன்று சேர்கிற இடத்துல நடவு வைப்போம் பாருங்கள் நாற்று, அந்த இடத்துல மண்ணு ஓடி வந்து மூடும். அந்த நெல் பயிர் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சாலும் அதில் கரையாக அடிக்கும், அல்லது அந்த நெல் பயிரை மண் சூழ்ந்து மூடும்போது அந்த நெல் பயிர்லேருந்து கிளைகள் வந்து சிம்பு அடிக்கிறது தாமதப்படும் சரியா. அதனால் இந்த சரிவு வந்து சரியாக இருக்கணும். ரெண்டாவது, மண்ணை வெட்டி உள்ள வயல் பக்கம் வீசுறத தவிர்க்கணும் சரியா. சரிவு வந்து 45 டிகிரி சரிவாக இருந்தால் வயலில் இறங்குற புல்லை மட்டும் நம்ம கொத்தி போட்டால் போதுமானது. ஏன்னா சரிவில் புல் முளைச்சிருக்கும் போது அந்த புல் ரொம்ப வேகமாக வரப்போட உச்சியில் வளர்கிற மாதிரி மிக உயரமாக வளராது. வரப்புலேருந்து சரிவை நோக்கி இறங்கி போய் புல்லு தண்ணிக்கு போக விரும்பாது. ஏன்னா புல்லுலாம் புஞ்சை தானியங்கள், புஞ்சையில் வளரக்கூடிய பயிர் வகைகள், நெல் மட்டும்தான் நஞ்சையில் வளரக்கூடிய பயிர். அதனால் கீழே இறங்க இறங்க தண்ணி வந்து ஏறிக்கிட்டே வரும் சரிவில் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த புல்லுக்கு அறிவு இருக்கும். கீழே இறங்கி போனால் அது நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அதுக்கு நல்லா தெரியும். அதனால் புல் சரிவாக கரையாமச்சிங்கன்னா புல்லு கீழே இறங்கி போக விரும்பாது. செங்குத்து கரையாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக புல்லு கீழே இறங்கி ஓடும். ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கவாட்டு வரப்புலலாம் காற்றோட்டம் இருக்கும், பொலப்பொழப்பாக இருக்கும் மண், அதனால் சுலபமாக செங்குத்தாக இருக்கிற கரையில் கீழே இறங்கி புல் போகும். சரிவா கரையை அமைச்சிங்கன்னா அதில் புல் இறங்கி வயலை நோக்கி போகாது. அப்படியே சில கொடி வகை புல்கள் இறங்கி போயிருந்தாலும், கணுவுக்கு கணு வேறு விட்டு போகிற புல்கள் இருந்தாலும் அதை நம்ம வயல் புருவம் இருக்குது பாருங்கள் வயல் முனை, அந்த இடத்துல அதை கொத்தி போட்டு டிராக்டர் வச்சு அல்லது நம்ம உழவு ஒட்டி அதை வந்து நம்ம அழிச்சிடலாம் சரியா. அது நிறையாவும் இருக்காது. அதனால் சரிவில் இருக்கிற புல்லை நம்ம வெட்டி எடுத்தோம்னா அந்த மண் கரைஞ்சி கரைஞ்சி மீண்டும் வயலுக்கே வரும். கூடுமான வரையில் சரிவை சரியாக பராமரிக்க கற்றுக்கிட்டோம்னா வயல் வந்து ஒரு நிரந்தரமான தொழிற்சாலை மாதிரி, தொழிற்சாலையை இடிச்சிக்கிட்டே இருப்போமா இடிக்க மாட்டோம் இல்லையா, அதோட எல்லையை நகர்த்திக்கிட்டே இருப்போமா இருக்க மாட்டோம். அதை மாதிரி ஒரு நிரந்தர தொழிற்சாலை மாதிரி, நிரந்தரமான ஒரு வீடு மாதிரி, நிரந்தரமான ஒரு உற்பத்தி தொழில் கூட மாதிரி நீங்கள் வயலை பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா, அதை வடிவமைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நிரந்தரமான வேளாண்மைக்கு ஒரு அதிக செலவு இல்லாத, அடிக்கடி வரப்போ கொத்திக்கிட்டே இருக்க வேண்டாம், மண்ணை வெட்டி வீசிக்கிட்டே இருக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எளிமையான, மிக மிக எளிமையான முறையில் நம்ம வேளாண்மையை கையில் எடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நான் செந்திலோட தோட்டத்துக்கு போகும்போது இந்த வீடியோவை எடுத்து நான் பதிவு போடுறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.